ஆடா பில்லா அக்கி புல்லா ராஜை ராஜை ரெண்டு கல்லா புக்கே கிள்ளி சுடும்பல்லா சிக்குள்ள முக்கேஸ்தே சொம்மசில்லா அக்கி புல்லா ஆடா பில்லா அக்கி புல்லா ராஜை ராஜை ரெண்டு கல்லா புக்கே கிள்ளி சுடுமல்லா சிக்கல்லோ முக்கேஸ்தே சொம்மசில்லா சிக்குள்ள முக்கேஸ்தே சும்மசில்ல வசரா சூரண்ட வாழை பொத்து